लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोह दत्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो श्रेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदान्ना अन्यासहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतजा देव्य परमव्योम भास्करः सर्वेभ्यः नमस्कारः ரகுவீரவர்த்தித்தனுடைய உபன்யாசத்துல நேற்றைக்கு சீதா கல்யாணம் பார்த்தோம். அந்த சீதா கல்யாணத்தினுடைய தொடர்ச்சியே இன்றும் நாம பார்க்கலாம். பிராட்டியினுடைய கல்யாண வைபவமா இருக்கிறபடினால இன்னைக்கும் அது தொடர்றது. சுவாமி தேசிகன் பரிஹிருத்த நிக்கில நரப தீவாரான ஜனக துகித்ரு குதத தாவிகாரான சமுச்சித கரதலா அந்த சூர்ணிகையினுடைய ஒரு உபன்யாசம். அந்த சூர்ணிகையில சீதாதேவியினுடைய கல்யாணத்தை வித்தனமா பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான கல்யாணம், நேற்று நிச்சயதார்த்தம் கல்யாணம் பர்யந்தம் சொன்னோம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிங்கிரீஸ்வ பாணினா பெருமாள் கையை பிடிச்சி பிராட்டியினுடைய கையையும் பற்றிக்கொள் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றார். ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதாக ஒரு ஸ்லோகம் பாணிங்கிரீஸ்வ பாணினா. அதற்கு மேல பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. முதல் முதல் பிராட்டியினுடைய திருக்கரங்களை பற்றி பெருமாளுக்கு பெருமாளிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதீச்சை நாம் பத்ரம் பாணிங்கிருஷ்வ பாணினாம். எப்பேற்பட்ட ஸ்லோகம். இயம் சீதா மமசுதா, இந்த சீதையானவள் என்னுடைய பெண், சகதர்ம சரீதவ, உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமாக இருக்கக்கூடியவள் அவள். பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிங் ரிண்ணீஸ்வ பாணினா, இவளை பார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ மையிட்ட கண்ணால இவளை பார்க்கணும். அப்படி பார்த்துண்டால் பாணிங் உனக்கு மங்களம் உண்டாகும். பாணிங் ரிண்ணீஸ்வ பாணினா, உன் கையால் இவருடைய கையை பற்றிக்கொள்ள. அன்யோன்யம் அபிவீக்ஷதே அபிவீக்ஷேத, இதுலதான் பரஸ்பரம் ஒரு அன்யோன்யம் தெரிகிறது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பிராட்டியினுடைய ஒரு சௌந்தரிய லாவண்யத்தையும் பெருமாளுடைய ஒரு தேக காந்தியும் நாம நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உடம்புலையும் சரி நம்முடைய மனசுலையும் சரி எந்த விதமான கஷ்டங்களுமே இருக்காதுன்னு பெரியவாள் சொல்றா. இந்த ஸ்லோகத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாள். ஜனகன் கன்னியாதானம் பண்றான், எப்பேற்பட்ட ஸ்லோகம்னு பெரியவாள் கொண்டாடுறான். திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்துக்கு 108 அர்த்தம் இருக்கு அப்படின்னு பெரியவாள் சொல்லியிருக்கலாம். 108 அர்த்தம் இருக்குன்னு பெரியாண்டவன் சாதிச்சாராம். பெரியாண்டவன் சாதிக்கச்சே இத அந்த காலத்துல ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்ப அது அந்த புத்தகம் இப்போ உபலப்தமா இல்ல, கிடைக்கல நமக்கு.

பின்னாடி விஷ்ணு வந்து உன்னை காப்பாத்துவார், உன்னடியே ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறேன் விஷ்ணு பின்னாடி வந்து காப்பாத்துவார், உன் மூணாவது அடி எடுத்து வைக்கிறேன் விஷ்ணு வந்து உன்னை பின்னாடி இருந்து காப்பாத்துவார்னு ராமன் சொல்றான். ராமன் சொன்ன உடனே சீதை சிரிச்சாலாம், அதை கேட்டு சிரிச்சுட்டே அடி எடுத்து வச்சாலாம். ராமனும் சிரிக்கிறாராம். ராமாயணத்துல வருது வசிஷ்டர் கேட்டாராம், எதுக்கு சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் கேட்டாராம். நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மந்திரத்தையும் நான் தப்பா சொன்னதில்லை, ஏன் நீ சிரிக்கிற, வேற மந்திரத்தை பரிகாசம் பண்றியான்னு. ராஜா போய் சிரிக்கலாமா இதன், அது ராமன் சொன்னாரா, அதுக்காக சிரிக்கல சுவாமி. நான் தேசிகன் எழுதுறார், நீர் சொன்னீரே ஒரு மந்திரம், சீதை உன் பின்னாடி விஷ்ணு வந்து ரட்சிப்பான்னு, நான் தான் முன்னாடி நிக்கிறேன் மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல, நான் தானே விஷ்ணு, நான் தான் முன்னாடி நிக்கிறேனே, பின்னாடி எந்த விஷ்ணு வந்து காப்பாத்துவான்னு தெரியலையேன்னாரான் தேசிகன். தெரியலையேன்னு கேக்குறான் ராமன் கேட்டதால தேசிகன் கேக்குறாரு. அன்வேத்து விஷ்ணு, விஷ்ணு தான் முன்னாடி போறான், பின்னாடி அவன் வருவான் விஷ்ணு. அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகா நடக்கிறது இதெல்லாம். ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் பண்றா, ஆஷி பிப்புர இத்வாச ஜகாம உத்தர பர்வதம், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பண்ணி தீர்காயுஷாக தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும்ன்றது ஆசீர்வாதம் பண்ணி, பெருமாளையும் தம்பிகளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வடக்க ஹிமவத் பர்வதத்துக்கு போயிட்டார்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி எங்கேயுமே விஸ்வாமித்திர சரித்திரம் இல்லை. இந்த கல்யாணத்துல ஒரு அற்புதமான விசேஷம் இருக்கு, பிராட்டி பெருமாள் கல்யாணத்துல. கல்யாணத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம்னு வசிஷ்டர் சொன்ன உடனே ராஜாக்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றார், பிரம்மருத்ராதி தேவதைகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றார். பிரம்மா என்ன, பிரம்மாவை பார்த்து வசித்தர் கேட்கிறார், நீர் என்ன ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு. எங்கிட்ட இருக்கக்கூடிய அக்ஷமாலையை நான் ஆசீர்வாதம் பண்றேன்றார். பெருமாளுக்கு அக்ஷமாலையை கொடுத்தார். சிவபெருமான் வந்தார், நீர் எது ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு வசித்தர் கேட்டாரா. சிவபெருமான் சொன்னார், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் யானை தோலை போத்தின் இருக்கேன், நாகாபரணம் தான் போட்டு இருக்கேன், விபூதி தான் பூசின்னு இருக்கேன், எங்கிட்ட வெள்ளி பாத்திரம்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எதை ஆசீர்வாதம் பண்றதுன்னு கேட்கிறார். உடனே எதையாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்னு வசிஷ்டர் சொல்றாராம். அதுக்கு உடனே பிராம் சிவபெருமான் சொல்றார், நான் திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணிருக்கேன், அதுவும் என் சிரிப்புனால பண்ணிருக்கேன், அந்த சிரிப்பை நான் வச்சிருந்திருக்கேன், அது எல்லாத்தையுமே எரிச்சிடும், அதை நான் பொண்ணுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறேன். சீதா பிராட்டியினுடைய கல்யாண மகோத்சவத்துல கைலாசாதிபதியா இருக்கக்கூடிய பார்வதி காந்தனான பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்றார். எது ஆசீர்வாதம் பண்றார் சீதாதேவிக்கு என்ன, ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பெரியவாள், மந்தஹாசத்தை ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த மந்தஹாசத்தை வாங்கி வச்சுண்டாலாம் கடைசி பர்யந்தம், ஏன்னா பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதை வாங்கி வச்சுண்டாலும் எங்க அதை நிரூபிச்சு காட்டுற அப்படின்னா, சிவபெருமான் பண்ண மந்தஹாசத்தை கேட்டால் சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து மிரட்டுறான் ஹனுமான் மேலேந்து பார்த்துட்டு இருக்கார் சிவசிவா விருட்சத்துல, அப்ப கீழே வந்து மிரட்டுறான் ராவணன். அப்ப சொல்ற திருணமந்திரத்தை கிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா, மந்தஹாசத்தோட ராவணனுக்கு உபதேசம் பண்றான்றா. அந்த மந்தஹாசம் உபதேசத்துக்கும் பயன்படும், அந்த மந்தஹாசன் ராவணனை எதிர்க்கிறதுக்கும் பயன்படும்ன்றதுதான் அங்க வியாக்கியானமே. அந்த இடத்துல பெரியவாள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருப்பான். அப்படி இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவன், இயம் சீதா இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு, லோகத்துல எல்லாரும் கன்னியாதானம் பண்றார், யாராவது ஒருத்தர் கன்னியாதானம் பண்ணிச்சு இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு பண்றாள, கல்யாண பொண்ணு நல்லாதானே தெரியும், விலட்சணமா நகைகள்லாம் போட்டு இருப்பாரு, நல்லாதானே கல்யாண பொண்ணை பார்த்தா தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எனக்கு இயம் சீதா மம சுதான்னு சொன்னார், இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொன்னமாண்ணா, இவ்வளவு தூரம் செலவழிச்சு ஜானுவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகி நிச்சயார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆறுது, வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்க போறார், தான் பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ண போறார் அப்படின்னு கேள்வி ஒரு மொழி எங்க இடத்துல. ரொம்ப அழகா பெரியவாள் சாஸ்திரத்துல எவ்வளவோ வர்ணிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தை. ஜனகன் கன்னியாதானம் பண்றான், இந்த பொண்ணு இயம் சீதா, இயன்றதுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்ற இது வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம் பிரத்யக்ஷேன தரிசேதி ராகவாயேன்னு சொன்னார் சீதரிய வியாக்கியானத்துல. அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம், இவளுக்கு இவ்வளவுதான் அழகுன்னே சொல்ல முடியாது, நீ மனசுல இவ்வளவு நாள் சீதைய பார்க்கணும்னு நினைச்சிருந்திய ராவணா, ராமா சமிக்கணும், ராமா நினைச்சிருந்திய, அது வந்து

கீழே இறங்கி வீணையெல்லாம் பார்த்தான், மகதீன்ற வீணையெல்லாம் வச்சுட்டு வர்றார். வந்தவுடனே நாரத இத்ய போதி சகம் மாககவி சொல்றான், மகன் சிசுபாலத்துல சிசுபால வதத்துல அப்படிப்பட்ட ஜோதிஷ் போல இருக்கா சீதா பிராட்டி. எல்லா இடத்துலயும் பார்த்தால் பெருமாளை தான் ஜோதி சப்தமா சொல்றான், ஆனால் இங்க பெரியவாள் பிராட்டிய ஜோதி சப்தமா சொல்றான். நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீந்த பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றறிந்தான் நேமியும் எங்கையுளதே குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு எண்ணெஞ்சொல் எழும் ஆர்க்கும் அறிவதே அறிவர் அறிதே. அறிவது ரொம்ப அரிது பிராட்டியினுடைய ஒரு பெருமையன். பெருமாள் சொல்லிருக்கு பரஞ்சோதி உபசம்பத்திய சுயணரூபேன அபினிஷ்பத்தியத்தேன் தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷின்லாம் சொன்னான். அப்பேற்பட்ட ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிஷ யாருன்னா பிராட்டி தான். எப்படி பண்ணாங்க எப்படி இருக்கா அவள்னா, இப்போ தரிசன சமய வித்யுஸ்புரணம் இவ இயம் ந ஸ்புரதி அதையே இமாம் தரிசியாமி இயம் சீதான்னு சொன்னா பெரியவாள் வியாக்கியானது. பார்க்கும்பொழுது இவள் மின்னல் மாதிரி பிரகாசிக்க மாட்டா, இவள் மின்னல் போல பிரகாசிப்பவள்ன்றத காட்டுறதுக்காகத்தான் நான் உனக்கு இயம் சீதா என்னுடைய பெண் சீத்தை பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன். விட்டு புராணத்துல சொன்ன மாதிரி நித்தியவேஷா ஜெகன் மாதா விட்ணோ ஸ்ரீர் அனபாயினேன்னு சொன்னாலே, உன்னுடைய அபிருத்த சித்தமான ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்குன்னா அது இந்த சீதை தான். ராமனையும் சீதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே விஷ்ணு புராணத்தெல்லாம் எதா சர்வகதோ விஷ்ணு ததைவ இயம் திஜோத்தமான்லாம் சொன்னாலே விஷ்ணு புராணத்துல, அந்த சொன்னதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சீதையை பத்தி தான் சொன்னோம். இந்த சீதை தான் அங்க சொன்னதெல்லாம் அப்படி அப்படிப்பட்டவள் தான் இந்த சீதை. ஆகினால அதை பாரியோடி சீதா உன் நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்கலாம். பகீரதன் பகீரத பிரயத்னப்பட்டு கங்கையை இங்க பூலோகத்துக்கு கொண்டு வந்தான், ஆனால்தான் பகீரதின்னு அதுக்கு பேரு. அதுபோல இந்த தனுர்பங்கம் பண்றதுக்கு இந்த தனுச பங்கமடைய வைக்கிறதுக்கு நான் அவ்வளவு சிரமப்பட்டுட்டேன் ராமா இத்தனை நாளான்றான் ஜனகன். எத்தனை ராஜாக்களை கேட்டேன் தெரியுமா, எத்தனை பேர் வந்துட்டு திரும்பி போயிருப்பா தெரியுமா, அவ்வளவு சிரமப்பட்டேன் இந்த தனுச பங்கம் பண்றதுக்கு. நீ க்ஷண மாத்திரத்துல பண்ணிட்டேன், யார கல்யாணம் பண்ணிக்க தேவை. கங்கையை எப்படி உன் வம்சத்துல வந்த பகீரதன் கஷ்டப்பட்டு கீழே கூட்டினு வந்தானோ அது மாதிரி இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே நீ வந்து இந்த வில்ல பங்கம் பண்ண. சீதா சப்தத்துக்கு கங்கானே ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கன்னா கங்கா சப்தத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லும் பொழுது பாலகாண்டத்திலே சொல்ற 43வது சர்க்கத்துல கிளாதினி பாவினி நளினி சுசக்ஷு சீதா சிந்து அலகநந்தான்னு சொல்லியிருக்காங்க 7 பேர்ல. அதுல சீதான்னு ஒரு திருநாமம் கங்கைக்கு இருக்கு. உன் குலத்தை உன்னுடைய ஆக்கணா யாருனா சீதை தான். உன் குலம் உன்னது ஆக்கி உயர் புகழ் ஒருத்தி ஆய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்று ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வது எம்மோய். திருவடி தொழுத படலம்னு சொல்லிட்டு உன் குலம் உனதாக்கின்னு கம்பன் சொல்றான், சுந்தரகாண்டத்துல சொல்றான். அதை இப்ப சொல்றதா எடுத்துக்கணும் நாம. இயம் சீதா மம சுதா அப்பேற்பட்டவள் தான், உன்னுடைய குலத்தை உனதாக்கி கொடுத்தாலே அவள் தான் சீதை. சீதை அப்படின்றதுக்கு கிருஷி துல்லியான ஒரு அர்த்தம். பயிர் வச்சா காத்தாலி சங்காலம் போய் பார்த்துட்டு வரணும், காத்தாலி சங்காலம் பார்க்கலன்னா கஷ்டம், பயிர் வாடி போயிடும். ஆனால்தான் பயிர் வைக்கிறவெல்லாம் காத்தாலி சங்காலம் போய் போய் பார்த்துட்டு வருவான். சாயம் பிராத்தா கஷேத்திர தரிசி பிரளயே பின சீத தீ அப்படின்னு பெரியவாள் சொல்றா. பெரிய திருமொழி ஆழ்வாரே சொல்றார், ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே. நீ என்ன அப்படியா பண்றேன்னு திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து, காத்தாலை சங்காலம் உன்னை வந்து சேவிக்க முடியும், நான் ஏதோ பிராமணன் தோட்டமா இருக்கேன், பிராமணனுடைய தோட்டத்துல ஒண்ணும் இருக்காது, பயிர் வைக்கிறவா காத்தாலை சாயங்காலம் பார்த்துட்டு வரணும்ன்ற. அத மாதிரி பெருமாளே ராமா நீ காத்தாலை சாயங்காலம் ரெண்டு வேலையும் இவளை பார்க்கணும்ன்ற, பார்த்துட்டே அதுதான் உனக்கு சேமன்றாரு ஜனகன் ராமனை பார்த்து. சமயா பிருத்வி சமஹான்னு ராமா உன்ன சொல்றாளே உனக்கு பெருமை இல்லடா, இவளுக்குதான் பொறுமை. சீதா லாங்கூல பத்தத்தின்னு சீதானா பூமிக்கு பேரு, இவ்வளவு ரொம்ப பொறுமைசாலி இவதாண்டா பாத்துக்கோன்றார். ஹதிஹீதி சீதான ஒரு விக்கிரகம் பண்ணிருக்கா பெரியவாள். ஹதிஹீனா உன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் அர்த்தம். கோப ஹதிஹி சீதா, அனிஷ்ட ஹதிஹி சீதா, கோபத்தையும் அனிஷ்டத்தையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் சீதா. அப்ப அப்படிப்பட்ட சீதா இதோ என் கண் முன்னாடி இருக்கா, இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கோன். வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதாகன். எல்லாரும் உன்ன சொல்லுவா இந்த விஷயத்த சொல்லி, ஆசிரிதன் கஷ்டப்பட்டானா உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னுவா. ராமா அப்படி இல்ல, உனக்கு பரதுக்க அசகிஷ்ணுதான் காருண்யம் இருக்கு. அந்த காருண்யம் காரியம் கருணம் ஆரியேனு சொல்லி இவள்கிட்டதான் இருக்கோ தவிர காருண்யம் உன்னிடத்துல ஏறிட்டு கொண்ட காருண்யம் தான் இருக்கு சீதா. இப்ப ராமனே இவள்கிட்டதான் காருண்யம் இருக்கு, இவளை பார்த்துக்கோன்ற அப்பேற்பட்ட நாராயணோமோ பதிஹி நது அந்ய புருஷோத்தம ஆசிரயே நியமம் கோரம் நாராயண பரீட்சையாம். வேகவதி சொல்றா எங்க உத்தரராமாயணத்துல சொல்றா இந்த ஸ்லோகத்தை வேகவதி. அந்த வேதவதி சீதையா வந்திருக்கிறா, எதுக்குன்னா உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கா ராமா இவளை பாரு. இதே மாதிரி சீதைக்கு சொல்லிட்டே போறாரு, நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே போறா சீதைக்கு. லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே ஊர்மிளாம் உஜ்ஜதாம் மயாம். லக்ஷ்மணா வா ஊர்மிளை கல்யாணம் பண்ணிக்கோ. தமுவாச்ச ஜனகா பரதஞ்ச அப்யபாஷத பாணிங்கிஷ மாண்டவியா பாணின அரகுநந்தன. மாண்டவிய கல்யாணம் பண்ணிக்கோண்ட பரதனை பார்த்து. சத்ருக்னம் சாபி தர்மாத்மா அப்ரவீத் மிதிலேஸ்வர சுதகீர்த்தே மகாபாகோ பாணிங்கிண்ணி ஸ்வபாணினா அப்படின்னு சத்ருக்னன் பார்த்து சுதகீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணமா இருந்தாக இந்த சூர்ணிகையினால கல்யாணத்தை பூர்த்தியாக நாம பார்த்தோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் இனிதே முடிவடைந்ததாக இன்னையோட இந்த உபன்யாசம் இந்த இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம். லக்ஷ்மியே நாச சமாரம்பாம் நாசயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹ தஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்வதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாரீம் பிராணமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிரானன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமகம் பிரபத்யே. ஜெயத்யாசிரித சந்த்ராசத்வாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரம். சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய இந்த உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 19வது சூர்ணிக்கை 20வது சூர்ணிக்கை ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இன்றோடு பாலகாண்டமானது ராமாயணத்துல பூர்த்தியாகுது. ரகுவீர கத்தியத்து பிரகாரமும் சரி, நாம இடையிலே ராமாயண கதைகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுவும் இன்று பூர்த்தியாகுது. தேசிகன் திருவுள்ளப்படி இன்று ராமாயணத்துல பாலகாண்டமானது பூர்த்தியாகுது. சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கர திருத நிஜ தனுரா கர்ஷன பிரகாசித பாரமேத்யா கிரதுஹரசிகரி கந்துக விகிருத்யுன்முக ஜகதருந்துதரிதஹரிதந்தி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசத புஜ நிருபதி குல ருதிர ஜர பர பரித பிருதிதர தடாக தர்பித பிதிருக பிருகுபதி சுகதி விகதி கர நத பரிடிசு பரிகா. சதகோட்டி சதகுண, நேற்று சீதா கல்யாணம் பார்த்தோம். சீதா கல்யாணமாய் இயம் சீதா மமசுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகார்த்தத்தை விஸ்தரமா பார்த்தோம். இன்னைக்கு கல்யாணம் பூர்த்தியாயிடுச்சு. கல்யாணம் பூர்த்தியாயி இவள் அங்கிருந்து கிளம்பி வரா

நீ இருத்த ஓசை செவியுற சீறி வந்து. நீ வெள்ள வெள்ள உடைச்ச பத்தியா, அந்த ஓசை காதுல கேட்டுது. மிதில எங்க இருக்கு, அவர் எங்கேயோ இருந்தார், அங்க கேட்டுதான். அப்ப பாத்துக்கோ, இப்பேற்பட்டவர் காக்குஸ்தான் எப்பேற்பட்டவர் தெரியுது. பரசுராமர் காக்குஸ்தான் இடத்துல சொல்றார், சீறி வந்தேன், கோபத்தோட வந்தனன் மலைகுவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். தந்த புடி, இந்த வில்ல புடி உன்னால வளைக்க முடியாது. நீ சிவதனுசம் வேணா நீ வந்து உடைச்சிருக்கலாம், அது வேணா பண்ணிருக்கலாமோ தவிர, நீ வந்து இந்த விஷ்ணு தனுசம் வாங்கிக்கோ. சத்தகோட்டி சத்தகுண பரசுதர, அதை காட்டிலும் 100 மடங்கு ஒரு பெருமை வாய்ந்தது இந்த விஷ்ணு தனுசு, இத கையில வாங்க பார்க்கலாம் அப்படின்றார் பரசுராமர். அக்ஷத்ராம் இக சந்த தக்ஷ ஏயிமாம் தசாவதார ஸ்தோத்திரத்துல சீரி வந்தன், இதெல்லாம் வேண்டாம், இத புடி அப்படி இத புடிச்சிரு. பாலகாண்டத்திலே சொல்ற வால்மீகி, ஹூங்காரேண மகாதேவ ஸ்தம்பிதோ அசத்ரிலோச்சன. தேவதைகளுக்குள்ளே மகாதேவன் ஒருத்தன், முக்கண்ணன் பேர் பட்ட ருத்ரன், அவனையே ஸ்தம்பிக்கும்படி பண்ணிட்டார் இந்த வில்ல. அவனுடைய வில்ல தனுர்பங்கம் பண்ண, அவனுடைய வில்ல வளர்த்தபடினால. இதுல இருந்து ஒரு வேதாந்த தத்துவமே கிடைக்கிறது நமக்கு. சிவபெருமானுக்கு விபுத்தம் கிடையாதுன்னு தெரியுது. அவன் அணு எம்பெருமான் மகாவிஷ்ணுவால அடக்கப்பட்டவன் தெரியுது இல்லையா. சிவையேவ கேவலகான்னு சொல்றாளே, அதெல்லாம் நல்லா சிவசப்தத்துக்கு மங்களபரமா அர்த்தம் பண்ணிட்டான் பெரியவா. ரவீர கத்தியத்துல முதல்ல சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த, பாலகாண்டத்துல சொன்ன விஷயத்த 3வது சூர்ணிகையிலே ரவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவன் தேவாதிராஜன் காக்குஸ்தன் சொல்லி, தேவாசுர சமர சமய சமரித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாம் அதிகம் மேனிரே விஷ்ணுனர். இதெல்லாம் வில்லே கிடையாது சுவாமி, நான் கையில வச்சிருக்கேனே விஷ்ணு தனுஷ், இத வளர்ச்சி காட்டும், அப்புறம் எப்பேற்பட்டவன் நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதானே, கூடுவாங்க கூட நான் பாத்துக்கிறேன். என்ன வில்ல புடிச்சாரா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் வில்ல புடிச்சாரா, வில்ல புடிச்சு நான் கயத்த கட்டினாரா, அம்ப தொடுத்து இழுத்தாரா, இப்ப தெரிஞ்சுண்டியா பரசுராமரேன்னா. இந்த வில்ல யாருமே தொடமாட்டாப்பா, நீ வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சுட்டேன், தொட முடியாதுன்னு நினைச்சேன், தொட்டுட்டியேப்பா எப்பேற்பட்டவன் நீ. என்ன அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரந்தப. எப்பேற்பட்டவன் நீ, வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், இப்படி வாங்கிட்டியப்பா. ராமம் தாசரதிம் ராம ஜாமதக்ஞா பிரசஸ்யச தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் ததாம். பானத்தை அடிக்கணும், வீணா போகக்கூடாது, பானத்தை நான் ஏற்றுட்டேன், எதையாவது காமிங்கோ அடிச்சே ஆகணும்னா. கால் நிறைய உடைக்கிட்டோமான் கேரு, இதெல்லாம் உடைச்சிடாது கஷ்டம், நான் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கேன், தபோபலம்லாம் இருக்கு, நான் பல இடங்களுக்கு போனோம்னு சொல்லி புராணத்துல சொல்ற. அவர் கேரள தேசத்துக்கு போனதா சொல்ற, அப்படி எல்லாம் போயிருக்கேன் போனோம் நானு, அதனால என்ன நீ இதோட உற்றா உற்றுவன். சரி ஏதாவது பண்ணணுமே, பானத்தை என்ன பண்றதுண்ணா, கர்வபங்கம் பண்ணியானமோ இல்லையான. நான் புண்ணியம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் இந்த பானத்தினால அடிச்சுடணும். புண்ணியம் ஸ்ரவ்யம் அபவத் பயசாம் நிதிர்வா. பாதுகாசகத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு, இத பிருத்வீம் சசாச பரிமுக்த பதம் பதத்ரம் கிம் வான கிம் பவதி கேலி விதௌ விபூணாம். சுபாஷித பத்திரத்தில வருது, கவலையே இல்ல, புண்ணியத்தெல்லாம் உடது, ஒரே பானத்தினால புண்ணியம் மொத்தத்தையும் கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை கூட அடிக்க முடியும் சக்கரவர்த்தி திருமகனால. பரசுராமருடைய கர்வ பங்கத்தை பண்ணிட்டார். ஜகாம ஆத்மகதி பிரபு, உடனே பரசுராமர் புறப்பட்டு போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி, சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் ராமாவதாரம், அதே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தான் பரசுராமன் அவதாரம். அது எப்படி ஒரு அவதாரத்தை வஸ்தியா சொல்லி இன்னொரு அவதாரத்தை மட்டமா சொல்ல முடியும், அது எப்படி ஒரே சமயத்துல ரெண்டு பெருமாளும் இருக்க முடியும் அவதாரம் இருக்கும்போது. இந்த பரசுராமருடைய கர்வ பங்கம்னு வேற போடுறா பத்திரிகை எல்லாம், அது தலைப்பே ஒத்து வர மாட்டேன்றது. இப்ப சொன்னா ரெண்டு தடவை ஆயிடும் இல்லையா, எப்படி பண்றாரு?